எனக்கு பயங்கர சந்தோஷம் பிகாஸ் அன்னைக்கு வெட்டிங் டே அண்ட் திஸ் இஸ் அ பிக் ரிலீஸ் ஃபார் மீ ஆல் தேங்க்ஸ் டு ரஹ்மான் சார் ரஹ்மான் சார் இஸ் லைக் காட் ஃபார் மீ இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன I'll probably come for like one or two days to Chennai or she'll come for two or three days in Kochi. Adnala every moment that we spent together was precious. Appa adnala in the song will it used to make sense at that time also. Ippo it doesn't make sense. Halangatti mala thalata vandacha மறக்க முடியாத ஒரு மெமரி அது எனக்கு 10 வயசு தான் இருக்கும் அப்போவே ரஹ்மான் சார் பார்க்கும்போது எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ரஹ்மான் சார் பார்க்குறோமே ஓ அவருக்கு பாடுறோமே அந்த மாதிரி சத்தியம் சத்தியம் இது சத்தியமே பொதுவாக அழகான திருமணத்துக்கு அழகான காதல் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அழகான காதல் இருந்ததா அன்பான காதல் இருந்ததா இல்லை அதையும் தாண்டி புனிதமான காதல் இருந்ததா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு அழகான வாய்ஸ்க்கு சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து இவங்க நம்ம தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க இப்போ வந்து மெரிசலாக வந்து ஒரு பாட்டை தெரிக்க விட்டுருக்காங்க அவங்கள மீட் பண்ணலாம் ஹலோ வணக்கம் ஹாய் சரண்யா அண்ட் நாராயண் கரெக்டா புது மன தம்பதியினர் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் ரெண்டுத்துக்குமே வாழ்த்து சொல்லிருப்பாரு நினைக்கிறேன் மெர்சல் லான்ச் வந்து ஆகஸ்ட் 20th அன்னைக்குன்னு எனக்கு தெரிஞ்ச போது எனக்கு பயங்கர சந்தோஷம் பிகாஸ் அன்னைக்கு என் வெட்டிங் டே அண்ட் என்னோட திஸ் இஸ் அ பிக் ரிலீஸ் ஃபார் மீ கண்டிப்பாக ஸோ எனக்கு வந்து ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால எனக்கு ஐ வாஸ் வெரி வெரி வெரி த்ரில்ட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் லான்ச்சுக்கு போக முடியல அன்றைக்கி என் ரிசப்ஷன் வேறு ஸோ அதை அபேண்டன் பண்ணி என்னால் லான்ச்சுக்கும் போக முடியல ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேர் போகலான் தான் நினச்சோம் பட் ஓகே அது பட் சாங் வந்த உடனே ஐ வாஸ் லிட்ரலி லைக் ஜம்பிங் அப் அண்ட் டவுன் நீங்க மெர்சல் ஆயிட்டீங்க நான் மெர்சல் ஆயிட்டேன் கரெக்ட் சோ அந்த ஃப்ரெஷ்ஷான அழகான பாடல வந்து நேரடியா நேர்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க உங்க வாய்ஸ்ல இருந்து கத்தியானா கீழ்ச்சதில்ல நோய் வெட்டு சாமிதா ஏழ பழ வாழ வைப்பான் கீஞ்ச வாழ்க தைப்பான் அணைச்சு நிற்பான் தலைவாடை செல் புயல் ஒண்ணு பிரிக்குது எகிர அல்லு சில்ல எட்டி செதறணும் எகிர அல்லு சில்ல எட்டி செதறணும் எகிர அல்லு சில்லு எட்டி செதறணும் அல்லு சில்லு செதறணும்டா ஸோ ஸோ மெர்சல் வந்து எனக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஸோ இந்த கால் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ ஐ திங்க் சார் பாம்பேயில் இருந்தார் அவரோட சவுண்ட் என்ஜினியர் கார்த்திக் அண்ணா அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் ஆஹா நீங்கள் ஸ்டூடியோ போயிடுங்க உடனே நான் வந்து பயந்து என்னன்னா என்ன ஏதாவது கோரஸா பேக்கிங்கா இல்லை இல்லை சாங்கு அப்படியே நான் அப்படி ஆகிட்டேன் விஷயம் சாங் ஓகே ஓகே ஓகே ஃபைன் நான் இப்போயே கிளம்புறேன் கிளம்பி போய் சாங் லேர்ன் பண்ணி சார் இல்லை ஆக்சுவலாக அன்னைக்கு சாரோட க்ளோஸ் அசோசியேட் சேத்தன் அண்ணா இருந்தார் ஸோ அவர் தான் ரெக்கார்ட் பண்ணார் அதுக்கப்புறம் லிரிக்ஸ் விவேக் அண்ணா இருந்தார் அவர் இருந்தது ஒரு பெரிய பலம் பிகாஸ் அவர் வந்து அந்த லிரிக்ஸ் இந்த சாங் கேட்டிங்கன்னா இட்ஸ் அ வெரி இந்த சென்னை ஸ்லாங் இருக்கிற ஒரு சாங் இல்லையா இட்ஸ் ஒன் அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் சாங்னு சொல்லலாம் ஸோ அந்த ப்ரொனவுன்சியேஷன்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்தது விவேக் அண்ணா ஸோ அதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் வரும் வந்துட்டார் அது கேட்கறதுக்கு ஸோ அவருக்கும் பிடிச்சது ஸோ எவ்ரி திங் ஒர்க்ட் அவுட் வெல் அண்ட் ரஹ்மான் சாரும் கேட்டு அவருக்கும் பிடிச்சி உங்கள் வாய்ஸ் இந்த பாட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாரா அது கேட்டு என்ன எனக்கு பயங்கர சந்தோஷம் நான் எல்லாரையும் ஃபோன் பண்ணி நாராயணெலாம் ஃபோன் பண்ணி பா ரஹ்மான் சார் இப்படி சொல்லிட்டாரு ஐயோ எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு நான் சொல்லி ஸோ பயங்கரமான அது ஒரு மறக்க முடியாது, மறக்க முடியாது, நிஜமாவே cannot forget that. பாடல் கேட்டவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, உங்க கணவர் ஆத்துக்கார் என்ன சொன்னார்? பாடல் கேட்டவங்களுக்கு ரொம்ப எல்லாம் உடனே ஃபோன் பண்ணி, அன்றைக்கி என் வெட்டிங் டே வேறு, மெசேஜ் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க. அதுக்கப்புறமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் மெர்சல் சாங் நான் கேட்டேன். பீப்புள் ஹூ ரியலி மென்ட் யூ நோ சம்திங் டு அஸ் தேவர் ஆல் தேர் அந்த வெட்டிங் டைமில் இருந்தாங்க. அண்ட் சைமல்டேனியஸ்லி அந்த சாங் ரிலீஸ் ஆன டைமில் பீப்புள் ஆர் ஆக்சுவலி ஆன் தேர் டிவைசஸ் தேவர் யூனோ பிளேயிங் த சாங் தேவர் செக்கிங் எங்கே ஷரண்யோட பாட் வர்றது அண்ட் தேவர் கிவிங் இன்ஸ்டன்டேனியஸ் ஃபீட்பேக். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் தான் எல்லாருமே அந்த சாங் கேட்க போகிறாங்க. அப்போ அந்த டைமில் வீவர் ஆல்சோ யூனோ ஆங்ஷியஸ் என்ன அவுட்புட் வர்றது, வெதர் ஹர் நேம் இஸ் தேர், வெதர் அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். அப்போ ஃபைனலி இட் வாஸ் லைக் ஒரு மேட்ச் லைவ்ல பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த ஃபீல் இருந்தது. அப்போ அதனால ஃபோன் ஃபீட்பேக்கை விட ஜாஸ்தி லைவ் ஃபீட்பேக் தான். ஆல் தேங்க்ஸ் டு ரேமான் சார். அவர் வந்து ஐ டோன்ட் நோ ஹவ் ஹி கன்சிடர்ட் மீ ஃபார் திஸ் சாங். ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி, எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாடினது. ரேமான் சார் இஸ் லைக் காட் ஃபார் மீ, எனக்கு லிட்ரலி. ஸோ ரேமான் சார் இசையில் நீங்கள் முதல் முதல்ல வந்து தெனாலி தெனாலியில் பாடினீங்க. இன்ஃபேக்ட் எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் ஆலங்கட்டி மலை. அதுதான் அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். நிறைய பேசிட்டோம். அந்த பாடல் எனக்காக, இந்தியாக்கு வியூவர்ஸ்க்காக. ஆலங்கட்டி மழை தலாட்ட வந்தாச்சா, டோவிட்ட மனசு பழமிட்டு சேர்ந்தாச்சா, சமரசம் செய்ய சந்திரன் வந்தாச்சா, சின்ன சின்ன சண்ட சமாதானமாச்சா. ஸோ மறக்க முடியாத ஒரு மெமரி அது. கண்டிப்பாக பாட்டு பாடினது எனக்கு 10 வயசு தான் இருக்கும். பட் அண்ட் அப்போதான் முத முதல்ல நான் ரேமான் சார் பார்த்தேன். நான் அவரோட பாட்டெல்லாம் கேட்டு தான் வளர்ந்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு அப்போவே ரேமான் சார் பார்க்கும்போது எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். அண்ட் ஸோ ரேமான் சார் பார்க்குறோமே, ஓ அவருக்கு பாடுறோமே அந்த மாதிரி. பட் அப்போ சின்ன வயசுனால அவ்வளோ டென்ஷன்லாம் கிடையாது. ப்ரொஃபஷன் ஒரு பக்கம் இருக்க, வெட்டிங் ஒரு பக்கம் இருக்க. ஸோ வந்து இப்போ ஃபைனலாக ஒரு ஹாப்பி மூடில் ரெண்டு பேருமே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெட்டிங் எப்படி போச்சு, எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்தது? ஸோ வெட்டிங் வந்து எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எப்போ அப்போயே பிளான் பண்ணியாச்சு. ஸோ அப்போவே அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஸோ அந்த நாள் வர வர 20th வர வர எங்களுக்கு அந்த கவுண்ட் டவுன் மாதிரி இருந்தது. ஓ 20 days டு கோ, 15 days டு கோ அந்த மாதிரி. அந்த டே வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபார் ஆல் ரீசன்ஸ், பிகாஸ் ஐ கெட் டு ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் வித் ஹிம். அண்ட் ஆல்சோ நாங்கள் நிறைய நாராயண் மெட் அ லாட் ஆஃப் ஹிஸ் ஐடில்ஸ். ரேமான் சாரும் வந்திருந்தார். ஸோ அது மறக்க முடியாத மூமெண்ட் அவருக்கு. யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க? ஐ திங்க் எங்களோட ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல மேபி த யூனோ ரஹ்மான் இஸ் லைக் காட் ஃபார் அஸ். ஆமா. அண்ட் தென் ஆஃப் கோர்ஸ் ஹரிஹரன், சங்கர் மாதேவன். ஓகே. தென் வி ஹேட் சுஷீலா மேம், சுஜாதா ஆண்டி வந்தாங்க, ஸ்வேதா, இப்போ ஐல் ப்ராபப்ளி கம் ஃபார் லைக் 1 or 2 days டு சென்னை, ஆர் ஷீல் கம் ஃபார் 2 or 3 days இன் கொச்சின். ஓகே. அப்போ அதனால எவ்ரி மோமெண்ட் தட் வி ஸ்பெண்ட் டுகெதர் வாஸ் ப்ரெஷியஸ். அப்போ அதனால இந்த சாங் வில் ஸ்டார்ட் மேக்கிங் சென்ஸ். இட் யூஸ் டு மேக் சென்ஸ் அட் தட் டைம் ஆல்சோ. இப்போ இட் டசன்ட் மேக் சென்ஸ். இப்போ எவ்ரி மோமெண்ட் வி ஆர் ஆல்வேஸ் டுகெதர். அதனால ஓகே, அந்த அழகான மெமரி நாங்க தெரிஞ்சிக்கலாம். எஸ். சோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, இன்னும் பேச கூட தொடங்கலையே, நஞ்சம் கொஞ்சம் மறையல, இப்போ என்ன விட்டு போகாத, என்ன விட்டு போகாத, இன்னும் பேச கூட தொடங்கலையே, நெஞ்சம் கொஞ்சம் நரையல. இப்போ மழை போல நீ வந்த கடல் போல. தெரியும் இல்ல புக்கை பத்தி பேசிருக்காரு, பட் அவ்வளவுதான், மார்க் கிடையாது அவருக்கு. இதுக்கு ஆன்சர் சொல்லிடுங்க நீங்க. டிங்கிள் டிங்கிள் புக். I told you, நான் சொல்லிருக்கேன். சரண்யா வந்து பெஸ்டா குக் பண்ற ஃபுட். ஒரு வாட்டி வெஜ் பிரியாணி சொல்லிட்டு ஏதோ she made. ஏதோ she made. இல்ல இல்ல. It was different but it was good. Different. நல்ல மாட்டி விட்டுறீங்க பாத்தீங்களா? டொமேட்டோ ரைஸ் மாதிரி. இல்ல டைட்டில் வந்து வெஜ் பிரியாணி தான். டைட்டில் வெஜ் பிரியாணி. டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? டொமேட்டோ ரைஸ் மாதிரி இருந்துதா? அப்படியே இல்ல. கேக்கலாம். அடுத்த क्वेश्चन. சரண்யா பாடின பாட்டிலே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. Song by Rahman. கனவே கனவே சொல்லிட்டு அம்பிகாபதி தனுஷ் இருந்த படத்துல. கரெக்டா? அவங்களுக்கு நீங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் gift. அவளோட பர்த்டே அன்னைக்கு நான் வாட் எவர் பேசிக் ஹேண்ட் ஸ்கில்ஸ் ஐ ஹேவ் அதை நான் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் போட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் ஐ கேவ் ஹர் சம் டாப். ஐ டோன்ட் ரிமெம்பர் தி பிராண்ட். ஓகே. ஓகே. சோ இதுக்கு மார்க் கொடுத்துறலாம். 3 மார்க்ஸ் கொடுத்தாச்சு. சோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச Dress. ஆக்சுவலி இப்ப போட்டுட்டு இருக்கற கூட இட் இஸ் ஒன் ஆஃப் ஹர் ஃபேவரட்ஸ். யா, ஃப்ளோயிங் Dresses. Correct. And she prefers to be not colored most of the time. Adavad either whites or blacks. Aha. Appo okay. That is her preference. Okay. So vandu out of 5 4 marks vaangirukkaru. Cool la? Yes. Okay. Okay, ipo neenga. Yes. Okay, va. Narayanku vandu romba pidicha food. Food vandu avarku South Indian da romba pidikum. The idli dosa, pongal. எங்க போனாலும் சவுத் இந்தியன் சாப்பிடுவாரு. நிஜமாவா? மார்க் கொடுத்துடலாமா? ஐ திங்க் ஹாஃப். ஹாஃப் மார்க் கொடுக்கலாமா? ஐ லைக் இந்தியன் ஃபுட். இந்தியன் நாட் சவுத் இந்தியன் சொல்றீங்க, சோ ஹாஃப் மார்க் தான். நோ. அண்ணா எப்பமே இட்லி தோசை தான் சாப்பிட்டு நான் பாத்துக்கேன். நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் வெளியில போன அவுட்டிங் டேட்டிங் எந்த இடம்? நாங்க வந்து ஃபீனிக்ஸ் மால் போயிருந்தோம். ஆக்சுவலி நான் போயிருந்தேன். அவர் ஏதோ டென்னிஸ் ஏதோ டோர்னமெண்ட்க்கு இங்கே வந்திருந்தாரு சென்னைக்கு. ஸோ அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்போ ஒரு மாதிரி. ஸோ அப்போ நானும் சொன்னேன், நான் இந்த மாலில் தான் இருக்கேன், வேணும்னா இங்கே வரலாம், நம்ம ஜஸ்ட் மீட் பண்ணலாம். அங்கே ஒரு கேஃபே இருக்குது, காஃபி பீன் ஏதோ ஒன்று. ஸோ அங்கே தான் எங்களோட ஃபர்ஸ்ட் டேட். உங்களை பற்றி ரொம்ப பிடிச்ச விஷயம் நரேன்க்கு என்னது? என்னோட நல்ல உள்ளம். நல்ல உள்ளம். நானே சொல்லிக்கலாமா? நல்ல உள்ளம். அவருக்கு என்ன சொல்லுங்க? கரெக்டு தானா? வாவ். நரேனுக்கு வந்து பிடிச்ச வெஹிக்கிள்? கார்ஸ்னா உயிர். இப்போ வந்து ஜீப் காம்பஸ் சொன்னாரு. சோ நரேனோட ஃபேவரட் சிங்கர் ஸ்ரேயா கோஷல். ஸ்ரேயா கோஷல் கரெக்ட்டா? ஓகே. இப்போ வந்து நீங்க 4.5 மார்க்ஸ் வாங்கி வின் பண்ணிருக்கீங்க. சோ அதனால வந்து உங்களுக்கு ஒரு அழகான gift இருக்கு. அதே சமயம் அவருக்கு ஒரு பெனால்டி கூட இருக்கு. ஓகே. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க வைஃப்க்கு ஒரு காதல் முத்தம் கொடுக்க போறீங்க. அதான் உங்களோட பெனால்டி. பரவாயில்லையா? அந்த முத்தம் தான் உங்களுக்கு. அதுக்கு பெனால்டியா? ஓகே. சோ நீங்க உங்க பெனால்டி ஏத்துக்க ரெடியா? ஓகே. Oh, that was really cute. Like கல்யாணத்துல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்திருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ல வந்து மறக்க முடியாத விஷயம், அதாவது இவங்க வந்து ஆடினாங்க இல்ல இவங்க பாடி கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் இருக்கா? நிறைய இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸ்பெஷல் வந்து ரஹ்மான் சார் வந்தது. வந்தது அது ஒரு பயங்கர ஹாப்பியான மூமெண்ட். அது எங்களுக்கு the first album or the first movie I saw was Roja. I was 1 year old. so adilendu from 1991 to even today, like I really have grown up and you know as I've evolved as a character listening to his music. Huh. Yeah, so adnala for me enakku vandu nareya pesanam pole irundhathu, but when I saw him I just completely blanked out. Mercilator. Okay. So ninga sonninga Rahman sir romba pidikum avangaloda fan appdinu solittu unga wife vandu avangaloda music la nariya part paadi irukanga adu kekkumbodhu ungalku eppadi irundhu? Perumai. It's just a lot of pride and I really want her to you know soar the skies. Adanalai I'll do whatever you know it takes to you know bring her up. So, அப்பா என்ன சொன்னாங்க உங்களுடைய பாடலுக்கு? மெர்சல் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரஹ்மான் சாருக்கு பாடுறதை விட what else? Blessing. So, அப்பாவுக்கு he was very excited. ரொம்ப அவர் இவ்வளோ எக்ஸைட்டடாக நான் பார்த்துடல ஆக்சுவலாக. ஸோ அவர் இந்த சாங்குக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார், வெட்டிங்க்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். இன்ஃபேக்ட் அந்த 20th வந்து அவர் வந்து சிரிச்சிட்டே இருந்தார். ஓகே, ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணுற டைமில் டிவைட்லாம் பாடினதுன்னா சும்மா அவங்களுக்குள்ளேயே ரெக்கார்ட் பண்ணி? ஆக்சுவலாக அவர் வந்து என்கிட்ட நிறைய சாங்ஸ்லாம் அனுப்புவார் அப்போவே. அவருக்கு அந்த நிறைய அந்த இங்கிலீஷ் சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய அனுப்புவார் என்கிட்ட. ஓகே, அண்ட் நிறைய ரஹ்மான் சார் சாங்ஸ் கூட பாடி அனுப்புவார் என்கிட்ட. ஸோ இப்போ உங்கள் கணவருக்காக நீங்கள் ஒரு அழகான பாடல் டெடிகேட் பண்ணலன்னா என்ன பண்ணும்? காதல் கனவா உந்தன் கரம் விட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது சத்தியமே, மாலை சூடிய காலை கதிரின் மேலே, சத்தியம் சத்தியம் இது சத்தியமே, ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே, தூய்மையான சத்திய புனிதமானது. எவ்வளோ மீன் பண்ணி அவங்க மனசுல இருந்து பாட்டது அப்படியே வெளியில தெரிஞ்சது. நீங்க இதுக்கு என்ன எஸ்ஸ பாட்டு கொடுக்க போறீங்க? மலரே ஆடடா மௌனமா மௌனமே வேதமா, மலர்கள் பேசுமா பேசினாலோயுமா அன்பே மலரே. ஓகே, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இது நேரடியா பாக்குறதுக்கு. எனக்கு ஹேவ் ஹேவ் அ கூல் அண்ட் ஹாப்பி ஹாப்பி மேரிட் லைஃப் டுகெதர். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ.